வாலாட்டும் ஊர்குருவி சின்ன தாலாட்டு கேட்கிறது, வாலாட்டும் ஊர்குருவி சின்ன தாலாட்டு கேட்கிறது. சிந்து ஒன்று வந்து சிந்துகிறதிங்கே, சிந்து மணி சிந்து கொஞ்சுகிறதிங்கே. அது சிந்தாத ஊர் மணியே இந்த சிந்தாமணி மணியே, வாலாட்டும் ஊர்குருவி. காத்தடிச்சு வாசமந்து எம் மனசத்தான் கெடுக்க, பூ பறிச்சு பூ பறிச்சு மாலை ஒண்ணு நான் தொடுக்க. பார்த்துத்தான் இங்கே நிக்கிறேன் அன்பே, சிந்தாத ஓர் மணியே இந்த சிந்தாமணி மணியே. வாலாட்டும் ஊர் குருவி சின்ன தாலாட்டு கேட்கிறது, வாலாட்டும் ஊர் குருவி சின்ன தாலாட்டு கேட்கிறது. தாலாட்டு கேட்கையிலே கொஞ்சம் வாலாட்டு பார்க்கிறது. சிந்து ஒன்று வந்து சிந்துகிறதிங்கே, சிந்து மணி சிந்து கொஞ்சுகிறதிங்கே. அது சிந்தாத ஓர் மணியே இந்த சிந்தாமணி மணியே. வாலாட்டும் ஊர் குருவே.